கமனீயம் கடுரமணீயம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர கல்யாணம். கமனீயம் கடுரமணீயம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர கல்யாணம். எதலோனி சிறினேடு ஸ்ரீதேவிக்காக பாலின் சுபுவனம் மிதுதேவிகா. கமனீயம் கடுரமணீயம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர கல்யாணம். லக்னமுனந்தே மனசு லக்னமையேட்டுகா சேகட்டவையா இதிகோ நீ தீக்ஷா கங்கணம். சிருளாலி வேணிக்கு மருள பூபோணிக்கு கட்டவைய சுவாமி தீக்ஷா கங்கணம். அதியே பெண்டிக்கு அங்குரார்ப்பணம். கமனீயம் கடுரமணீயம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர கல்யாணம். அடுக்குலு தேனையு கலிப்பி அனுராதமு ரங்கரிஞ்சி அடுக்குலு தேனையு கலிப்பி அனுராகமு ரங்கரிஞ்சி தேருகன்ன பெருமாளுக்கு பெதவி தீபி சேயரே. அன்னுல மின்னல முத்துக்கு நேடு அலமடின்சு சுவாமி பெதவி தீபி சேயரே. சந்தமாமலு எதுடனுன்ன சமயம் சுவாமி உள்ளமந்து உப்பொங்கெனு உல்லாசப்பு சந்திரம். தாழலேனி தகதகலு தலப்பு தாட்டி தொங்கி சூட தனக்கு தானி ஜாரி போயே தெரச்சேலமு. தரலி தரலி தானே வச்சே சுமுகூர்த்தப்பு ஆசுப சமயம். ఇద్దరమ్మలు నీకు చెలిమి ఉన్నారయ్యా అప్పనైనాడు అప్పగించేనయ్యా. లోకాలకప్పడగు వెంకటాద్రీషుడా స్వామి. లోకాల కప్పడగు వెంకటాద్రీషుడా లోకువా చేయకు ఇంటి ఇంతులను సృష్టి రక్షణలోనే దృష్టి సాగించక ఇష్ట సఖులను కూడా ఇంపుగా చూడవయ్యా. ఇంపుగా చూడ